பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. இனிக்கின்ற விஷத்துக்குள் விழுந்து விட்டான், ராகம் தாளம் மறந்து விட்டான், ரசிகரின் கடிதத்தை கிழித்து விட்டான். கடற்கரை எங்கும் மணல் வெளியில் காதலி காலடி தேடினான், மோகனம் பாடும் வேளையிலும் சிந்துவில் ராகம் பாடினான், விதி எனும் மூஞ்சலில் ஆடினான், போதையினால் புகழிழந்தான். மேடையில் அணிந்தது வீதியில் விழுந்திட பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. சபதங்கள் எடுத்து விட்டான், குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான், மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான், சபதத்தை அவன் இன்று உடைத்து விட்டான். இசைக்கொரு குயில் என்று சுரம் பிரித்தான், மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கிவிட்டான். போதையில் பாதையில் போகின்றான், தன் முகமே தான் மறந்தான், சூடவும் தோளில்லை ஆடில்லை இவன் அன்று பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. ஏ